கண்கள் என்னை தாக்குதே. சந்தன தேகமும் குங்கும நாணமும் சேர கண்டேன், மஞ்சளில் கன்னமும் கொஞ்சலில் அங்கமும் தேய கண்டேன். காதல் இது வந்தால் இரு கால்கள் சிறகாகும், கண்ணால் உன்னை கண்டால் உயிரெல்லாம் புதுசாகும். ஒரு முறை விழிகளின் விளிம்பினில் விழுந்தேன், மறுபடி விழுந்திட தினம் தினம் நடந்தேன். இத்தனை நாளாய் அன்பே இத்தனை நாளாய் இத்தனை நாளாய் அன்பே இத்தனை நாளாய்.